சுகம் குழு குழுங்குது, வண்டு தேன் குடிக்குது, மனம் கிழுகிழுக்குது. ஒரு பூவனத்தில் சுகம் குழு குழுங்குது, வண்டு தேன் குடிக்குது, மனம் கிழுகிழுக்குது. மலச்சோலை வண்ணத்திலே பல கோடி எண்ணங்களே, மலச்சோலை வண்ணத்திலே பல கோடி எண்ணங்களே. ஒரு பூவனத்தில சுகம் குழு குழுங்குது, வண்டு தேன் குடிக்குது, மன கிளி கிழிக்குது. மலச்சோலை வண்ணத்திலே பல கோடி எண்ணங்களே. ஒரு பூவனத்தில்